வணக்கம் ரமேஷ். ஞானப்பிரகாசம் ஐயா வந்து வேர்க்கடல கொல்லி மாதிரி எடுத்திருந்தது, அதை பார்வையிடுறதுக்காக இன்றைக்கி வந்திருந்தார். ஐயாவுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடல கொல்லியில் நடந்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கர் வந்து தமிழர் வேளாண்மை முறைப்படி வேர்க்கடல கொல்லியில் ட்ரென்ச் எடுத்து நம்ம 2 அடி ஆழத்துக்கு மண்ணை வந்து காய வைக்கணும்னு காய வச்சு அதில் வேர்க்கடல போட்டிருந்தோம். 1.5 அடி ஆழத்துக்கு நல்ல மண் பொலப்பொலப்பு தன்மையாக இருந்தது. ஏற்கனவே முந்தைய வீடியோவில் பார்த்துருப்போம். நல்ல ஒரு 25 சென்டிமீட்டருக்கு மேலே மழை இந்த 3 நாளாக. அவ்வளோ மழையும் பார்த்திங்கன்னா, இந்த தமிழர் வேளாண்மை முறைப்படி செஞ்ச அந்த 2.5 அடி ஆழத்துக்கு நீரை உள்வாங்கி வச்சுருந்தது. பார்த்துருப்பீங்க வீடியோவில், நீரை உள்வாங்கி வச்சுருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்குள்ளே நீரை உள்ளே செலுத்துகிற அளவுக்கு மண் மாறிட்டு இருக்குது. வரப்பு பார்த்திங்கன்னா, இதில் எதுவும் அவ்வளோ ஹைட்டு இல்லை, வரப்பே இல்லை. இன்னொரு 30 சென்ட் வந்து சாதாரண முறையில் வேர்க்கடலை போட்டுருந்தோம். அந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா, எவ்வளோ நீர் உள்வாங்க முடியும் அவ்வளோ நீரை உள்வாங்கிட்டு மீதி இருக்கிற நீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வரப்பு வழியாக வெளியே போயிடுச்சுங்க. இதுதான் நடந்தது. அதோட வேர்க்கடலை பார்த்திங்கன்னா, தமிழர் வேளாண்மை முறைப்படி போட்ட வேர்க்கடலை கொல்லியில் நல்ல நோய் தாக்குதல் இல்லாமல் அருமையாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நோய் ஒன்று வந்திருக்கு. அடுத்தது நல்ல வளர்ச்சியும் இருக்குது தமிழர் வேளாண்மை பொறியமை படி பண்ண வேர்க்கடலையில். கடைசி வரைக்கும் கடலை வந்து வேர் விட்டு இருக்குது, அதில் அவ்வளவோ இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே 90 நாள்னு சொல்லுவாங்க வேர்க்கடலை, போட்டு 2 மாதம் 4 நாள் ஆகுது. கூடிய சீக்கிரமே அறுவடைக்கு வந்துடும் போல் இருக்குது தமிழர் வேளாண்மை முறைப்படி பண்ணதில். பார்ப்போம் எந்த டைமில் வருது அறுவடை அப்படின்னு தொடர்ந்து பார்ப்போம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. பல கருத்துக்களை ஐயா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, அதையும் நான் நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதையும் செயல்படுத்தி காட்டி என்ன மகசூல் வருதுன்னு பார்க்கணும். ஐயாவுக்கு மிக்க நன்றி. அதோட ராஜதோரன் வந்தார், அவருக்கு நன்றி. அடுத்தது ரகு சென்னையிலேருந்து வந்திருந்தாப்புல, அடுத்தது வெங்கடேஷ் வந்திருந்தாப்புல, அவருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது ஞானசேகரன் வந்திருந்தார், அவரோட நண்பர் வந்தது, அவருக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்வந்த்னு மேல்மருத்தூர் அருகே ஒரு அவரோட பண்ணையை போய் பார்த்தோம். அவரும் வரப்பெடுத்து நெல் வயலுக்காக ரெடியாக தயாராக இருக்கார், அவருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா ஐயாவோட கான்செப்டை பார்த்துட்டு, கூட்டு பண்ணையோட ஏற்கனவே எடுத்த வரப்பை பார்த்துட்டு வரப்பு எடுத்திருக்காப்புல, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அவரும் வந்து நீரை சேமிக்கக்கூடிய ஒரு தளமாக அங்கே உருவாக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஐயாவுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.